எண்ணம் நிறைவேறல. ஆனா இப்போ யமுனா நதி புண்ணிய நதி, வேற எங்கேயா தீர்த்தம் பண்ணாலும் பரவாயில்ல, புண்ணிய நதியில அதுலயும் வஸ்திரம் இல்லாம அதுவும் விரத காலத்துல இவா நீராடுவதனால அது பெரிய தப்பு. ஆகினால அவருடைய வஸ்திரம் எல்லாம் அபகாரம் பண்ணி குருகுச்சி மரத்து மேல வச்சு உட்கார்ந்தான். இன்னைக்கு விரத சமாப்தி. நந்த கோபசுதன் தேவி பசிம்மே குருதே நமஹா. இப்ப அன்னைக்கு என்ன கேட்ட, நந்தகோபசுதன் தேவி யசோதா பிராட்டிய, நந்தகோபனுடைய சுதனான உங்க புள்ளையான கண்ணனை எனக்கு பசிம்மே குரு, எனக்கு கணவனாக எங்களுக்கு எல்லாம் இருக்க முடியாத விடுன்னு நீங்க கேட்டீர்கள். பசிம்மே குருன்னு வேண்டினவள, அப்போ நீ என்ன கொடுப்பாய், அப்போ நான் பதிய கொடுத்தா நீ என்ன கொடுப்பாய்னு கேட்டா, அதுக்கு என்ன நான் எதை கொடுப்பேன், ஜே நமஹா, உனக்கு நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு அன்று பதில் சொன்னார்கள். அதனால நல்ல விரதம், பதியாக பிரம்மத்தையே அடையணும், தெரிஞ்சுதா, பதியாக பிரம்மத்தை அடையிறதுக்கு தான் மோட்சம்னு பேரு. எம்பெருமானே நமக்கு சர்வவல்லபன் அப்படின்னு அவனை போய் அடைகிறோமே ஸ்ரீவைகுண்டம் போய், அதுக்கு தான் மோட்சம்னு பேரு. பிரம்மாவை தவிர்த்த ஆன்மகன் ருத்ரன் இந்திரன் முதலான தேவர்கள்லாம் இருக்கல இல்லையோ, அவர்களெல்லாம் பதியாக வரிக்கல. என்ன எதை பதியா வரிக்கிறாப்போ, பிரம்மத்தையே சாட்சா பரமுருஷனையே பதியாக வரிக்கணும், அதுதான் மோட்சம். அந்த பதியா வரணும்னு அதை ஆசைப்பட்டுதான் தேவர்கள் கோபிகள்லாம் கேட்டான். அந்த தத்துவ பிரகாரம் பார்த்தா வாசோ ஹிருத்வான்னா வாசான்னா வஸ்திரத்தை அபகரிச்சான்னு சொல்வதை விட வாசான்னா சரீரம், சரீரத்தை அபகரிச்சான், தேகாவசானத்துல மோட்சத்தை கொடுக்கிறான் எம்பெருமான், அதனால சரீரத்தை அபகரிச்சான்னு தத்துவம் அங்க. என்ன சரீரம் இப்படி வாசாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும்னு கேட்டா, கண்ணன் சொல்றான் சரீரத்தினுடைய ஸ்தானத்துல என்ன வாசஸ சொல்றான் கீதையில, வாசாம் சீசியர் நானி யசா வீராய நவானி கிருண்ணாதி நரோபராணி அப்படின்னு. எப்படியானால் கிழிந்த ஆடைகளை விட்டு விட்டு புதிய ஆடைகளை உடுத்துகிறார்களோ அதுபோல இந்த ஜீரணமான சரீரத்தை விட்டுட்டு புதிய சரீரத்தை அடையணும் அப்படின்னு உபமானமாக அதை சொல்லுகின்றபடினால வாசாங்கிறதுனால இங்கே சரீரத்தையே கொள்ளலாம். ஆக பிராகிருத சரீரத்தை ஒரு அபகாரம் பண்ணிவிட்டாக்க அப்போ கோபால அனுகிரகம் அனுகிரகத்தினால மோட்சமே கிடைக்கிறது. அதுல துணைகர சுதா சன்னிதோ வல்லவியனான் சொன்னார். யமுனாஸ்தானத்தை இங்க சொல்றார், மோட்சத்துக்கு பரவாயில்லைக்கு விரஜா நதி ஸ்தானம் இருக்கோ இல்லையா, அதை ஞாபகப்படுத்துறாரு இங்க. ஆகினால விரத சமாப்தியில அவகிருத ஸ்தானத்தை நீங்க பண்றீர்கள். அப்படி இருக்கிற காலத்துல இது மாதிரி பண்ணலாமோ, ஆச்சாரியால் என்ன பண்றா, கீதாத்தியனம் இருக்கோ இல்லையோ, கீதாத்தியனமே ஒரு ஞான யஜ்யம் அது. ஆக கீதாத்தியனத்தினால பகவானையே ஆராதிக்கிறா அதான். அதே மாதிரி இந்த சுவாமி தேசியனும் இந்த கோபால விசதிங்கிற சோகங்களால இது ஒரு ஞான யஜ்யம், இந்த ஞான யஜ்யத்தினால பகவான ஆராதிக்கிறார் அவர். ஆக இது ஞான யஜ்யத்துக்கு சமாத்தியா இருக்கும்படியான அவபுத ஸ்நானத்தை சூச்சிப்பிக்கிறது இந்த கடைசி ஸ்லோகம். ஆக ஞான யஜ்யத்தினால எம்பெருமான ஆசிரியமே யாரில் அவன் கடைசியில நம்முடைய சரீரத்தை விட்டு போய்ச்சி மோட்சத்தை கொடுக்கிறான் என்கிற தத்துவத்தை இந்த ஸ்லோகத்தில் காட்டுறார் சுவாமி. கோபிகள் ஏன் வாசஸ கேட்கறா அப்படின்னு கேட்டவனா, தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கணும், அதுக்காக அவர் கேட்கறான். எம்பெருமான் என்ன கேட்கறான், அஞ்சலியும் யாசமான என்ன பண்ணா, கரையில வந்து இரு கைகளாலையும் குச்சி பிரதேசத்தை மூடிக்கிட்டு கேட்கறாய்வான், அதெல்லாம் முடியாது, ரெண்டு கைகளாலையும் கூப்பி என்ன கேளுங்கிறான். ஆக இவன் எதை கெஞ்சி கேட்கறான், அவளுடைய அஞ்சலியை கேட்கறான். அவன் என்ன கெஞ்சி கேட்கறா, அவன் வஸ்திரத்தை கேட்கறான், தெரிஞ்சுதா. கண்ணனுக்கு தன்மானத்தை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம், கண்ணன் எஜமானன் பதி அல்லவா, என்ன அவனை அலட்சியம் பண்ணாலோ இல்லையவா? ஆகினால தன்மானத்தை காப்பாற்றுகிறதுக்காக சட்டத்தை அமல்படுத்தியாக மூல்யவன். அதனால தப்பு பண்ணதுனால தப்பு பண்ணவளை தண்டிக்கணுங்கிற முறையில அஞ்சலியை அவன் கேட்கறான். அவ தன்மானத்தை காப்பாற்றுகிறதுக்காக வசரத்தை அவ கேட்கறான். இது மாதிரி எதுன்னு இருக்கு. இப்போ தன்னுடைய தாசா வேலைக்காரால் இருக்காள, அவர்கள் கைகூப்பாட்டா சுவாமிக்கு அவமானம் இல்லையா? எஜமானனை கண்டா ஆவி சொல்ல போனா செல்யூட் அடிக்கிற வருங்க. ஏன் எஜமானனை கண்டா உடனே வணக்கத்தை தெரிவிக்கணும். அத மாதிரி இப்ப கரையில வந்து எஜமானனை பாக்கறா கண்ணனாவா, பார்த்தீங்கன்னா கைகூப்பி தொடணும் அல்லவா, அது பண்ணல. ஆகினால தன் மாத்த தன்னை அவமானப்படுத்துறான்னு சுவாமி சொல்றார். தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கையை கூப்புங்கோ அப்படின்னா அப்ப என்ன பண்ணணுங்கிற அஞ்சலி பண்ணா வசனம் நான் கொடுக்கறேன், அதனால என்னுடைய மானமானது காப்பாற்றப்படும் அப்படின்னார். கோபியனுடைய மானமும் அதனால காப்பாற்றப்படும். ஏன் அப்படின்னு கேட்டா கண்ணன் எப்பேற்பட்டவன், பரித்திரநாய சாதுனாம் விநாசாய துஷ்கர்தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லி தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக கோபாலன் அவதரிச்சிருக்கான். ஆகினால நந்த கோபிகளை அவதரித்த கண்ணன் ஆச்ச, இப்ப இந்த தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக வந்த கண்ணன் கோபஸ்திரில விவஸ்திராளா கரையில வர சொல்லி அவர்கள் துஜப்பிரயத்து முடிங்கிற கைகளை எடுத்து கை கூப்பி என்ன கேளுங்க அப்ப தரேன் அப்படின்னு சொல்றாரு. இது தர்மஸ்தாபனத்துக்காக வந்த கண்ணனுக்கு இது அழகா, இது தர்மத்தை காப்பாற்றுறதா ஆகுமா அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வருது. சத்தியம் இது உண்மைதான், ஆனா இந்த தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கணும். எம்பெருமான் எதற்காக அவதரிச்சான்? பக்தி யோகத்தை இந்த லோகத்துல அவதரிப்பிக்கிறதுக்காக. கீதா பாஷ்யத்தில் அவதாரிகளை ஸ்ரீபாஷ்யக்காரர் வேறாக எடுத்து சாதிக்கிறார். அதற்காக அவதரிச்சான். அப்படி அவதரித்து பக்தர்களெல்லாம் அழிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அவதாரம். இவெல்லாம் கோபிகள்லாம் யாரு? இதெல்லாம் பக்தர்கள் இல்லையா? அகாமகா ஆத்மகாமகா முமுட்சுகுன்னு சொல்றான். பக்தர்கள்லாம் மோட்சத்தை ஆசைப்படுறான். முன்ஜென்மத்தில் மகர்ஷிகளாக ராமாவதார காலத்தில் இருந்தவர்கள் அவர்களே இப்பொழுது கோபிகளாக அவதரித்திருக்கிறார்கள். இந்த ஜென்மத்திலேயாவது மோட்சம் கிடைக்கணும் அவளுக்கு. ஆகினால பரமாத்மனி யோரக்தகா விரக்தகா அபரமாத்மனி என்ற கணக்கில் பரமாத்மாவினிடத்தில் பக்தியும் பரமாத்மாவை தவிர்த்த மற்ற விஷயங்களில் விரக்தியும் இருக்கணும். தெரிஞ்சுதா? இவனோ சாதாரண கண்ணன் கோபிகள் நினைச்சான்னு சொல்ல முடியாது. இந்த கோபஸ்ரீகள் எல்லாருக்குமே இந்த கண் சாட்சாது எம்பெருமானுடைய அவதாரங்கிறது நன்னா தெரியும். என்னவா தெரியும் அப்படின்னு கேட்டா, தொட்டில் கண்ணனா இருக்கிற காலத்துல பூதனாசம்ஹாரம் பண்ணான், சகடாசுர மர்தனம் பண்ணான், இதனாலேயே அவன் பரம்பிரம்மாங்கிறது தன்னா காட்டிவிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சான், இதனாலேயும் அவன் பரம் மலையை தூக்கி அறையிலே பிடிக்க முடியுமா? ஆகினால அப்பேற்ப கண்ணன் படத்தத்தை காட்டினாலும் கூட அதை மறந்து நந்தகோபசுதம் அப்படின்னு நந்தகோபனுடைய பிள்ளையாக நினைக்கிறார்கள் பதின்மே குரு என்று. ஆகினால கோபாலனுடைய பரத்துவத்தை மறந்தார்கள். என்ன அப்படி மறந்தபடினால இப்போ அவளுக்கு மறுபடியும் அதை நினைவு ஓட்டுகிறான். கோபிகள் எம்பெருமானத்தில் பக்தி பண்ணவர்கள் அல்லவா, அவளுடைய பக்தியானது ரொம்ப சுத்தமான பக்தி. எம்பெருமான் கோபாலனோ பரமபுருஷன். இவனுடைய சரீரம் இருக்க இவன் அபராதமான தீயமங்கலத்தோ சரீரத்தோட கூட இந்த சரீரத்தில் வந்து போகணுன்னு இருக்கான். ஆகினால ஞானஸ்வரூபமானது ஆனந்தமயமானது என்பதை கோபிகளுக்கு தெரிவிக்கணும். தெரிஞ்சுதா? இந்த கோபிகள் இப்போ தன்னை அவமானம் நினைக்கிறால எல்லா சமயங்களையும் நாம் வயோஸ்தராளாக வஸ்திரம் இல்லாமல் இருந்தா அவமானம் நினைச்சாலுவான். ஏகாந்தத்தில் ஸ்திரீகள் படை விட கட்டிக்கிறா வச்சுக்கோ, அப்போ பழசை உழுத்து போட்டு தூக்கி இன்னொன்று எடுத்து கட்டிக்கிறான். அப்ப சில சமயம் விவசாயிகளாகவும் இருக்க அவசரம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறது உண்டு. அப்படி இருக்கிற காலத்துல அவ அவமானப்பட்டாளா அப்படின்னா உத்தரம் இல்ல அறையில அவமானம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் எம்பெருமானாலே 14 சாட்சிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சூரியன், சந்திரன், வாயு, காலம் இவைகள்லாம் சாட்சிகள். ஆக ரகசியத்தில் நாம் வந்து ஆடை இல்லாமல் இருந்தாலும் கூட அப்பொழுது எல்லாரும் அந்த சாட்சிகள் எல்லாம் இவர்களை பார்க்கிறார்கள். அந்த சாட்சிகளுக்கெல்லாம் இவன் சாட்சியா எஜமானா இருக்கிறவன் சர்வசாட்சி சசாட்சி. ஆகால ஆதித்யாதி சாட்சிகளுக்கெல்லாம் அந்தர்யாமியா இருக்க முடியான கண்ணன் சர்வசாட்சி. ஆகினால இவனும் அவர்கள் ஏகாந்தத்தில் செய்யும் காரியம் பொழுது பார்த்துட்டு தான் இருக்காய் பார்க்கிறான். ஆகினால மரத்தில் இருந்த கண்ணம் பார்ப்பானே இப்ப வெட்கப்படுறா இவா. ஆனா எம்பெருமான் எப்பேற்பட்டவன், பிரத்யட்சேன சதாஸ்வதா என்று சொல்லி சர்வத்தையும் உலகம் அனைத்தையும் எப்பொழுதும் நேரில் பார்த்தவண்ணம் இருக்கணும். புரிஞ்சுதா? ஆக நீங்கள் எதை ஆசைப்பட்டு வந்தீர்கள்? கோபால வீட்சணம், கண்ணன் நம்ம கடாட்சிக்கணும். கோபால சம்சலேஷம், கண்ணன் நம்மோடு சம்சலேஷிக்கணும் சேரணும் அப்படின்னு எப்போதும் அப்படி ஆசைப்பட்டு தானே நீங்க வந்திருக்கணும். இங்க அதையே இப்ப மறந்தகள் நீங்கள் வஸ்திராவகாரம் பண்ணி அதை நினைவுபடுத்துறான் கண்ணம். தெரிஞ்சுதா? நான் சர்வசாட்சியா இருக்கக்கூடியவன், என்ன இருக்க வந்தா உங்களுக்கு அது அவமானம் இல்லை. ஏன்னா கோபாலன் சர்வசரீரி, எல்லாரையும் சரீரமாக கொண்டவன் அவன். கோபிகள்லாம் எம்பெருமானுக்கு சரீரம். ஆகையினால சரீரமான கோபிகளோடு சரீரியான கண்ணம் சம்சேஷம் பண்ணுவதில் வெக்கம் ஏதாவது உண்டோ? தன்னுடைய சரீரத்தை தானே கட்டி கொண்டால் அதுல ஏதாவது தோஷம் உண்டா? தோஷம் கிடையாது. அதனாலதான் பத்மோத்தர கண்டத்துல ஜன்மசம்சாபனார்த்தாய மகீதலே வரதாராபிகமனம் கசங்குரியா ஜனார்தனஹாம். பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து கேட்கிறா ஒரு கேள்வி. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த பூமண்டலத்திலே அவதரித்தான் ஜனார்தனன் கண்ணன். அவன் பிறர் மனைவிகளை அவன் பராமரிசம் பண்ணுவது என்பது எந்த விஷயத்திலே தகும்? மிகவும் தப்பாயிற்று என்றாள் பார்வதி. அதற்கு சிவன் பதில் சொன்னான், ஸ்வசரீர பரிஷ்வங்காது ரதிஹி நாஸ்தி வரானனே. என்ன, சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தோட சம்பந்தம் ஏற்பட்டாத்தான் அதுக்கு ரதின்னு பேரு, போகம்னு பேரு. புரிஞ்சுதா? இன்னொரு சரீரத்தோட சேராமல் தன் சரீரத்தோடையே தான் சேர்ந்தால் அது ஸ்ரீபோகமாக ஆகாது. ஸ்வசரீர பரிஷ்வங்காது, கண் தன்னுடைய சரீரத்தை தான் கட்டிக்கிட்டான். அதனால இங்க ரதி ஸ்ரீகளோட சம்சேஷம் அப்படிங்கறதே இந்த இடத்துல இல்லை. ஆக எல்லா இடத்துல அந்தர்யாமியா இருக்க முடியாத கண்ணனுக்கு யோகஸ்திரிகள் எல்லாம் சரீரமானபடினால இந்த இடத்துல அந்த தோஷம் எதுவும் கிடையாது அப்படின்னு சிவன் பதில் சொன்னார். இதையே மனசுல கொண்டு சுவாமி தேசிகம் யாதாபிஷேகத்தில் சாதிக்கிறார், விமோகனே வல்லவகேஹினீனாம் ந பிரம்மச்சரியம் விவிதே ததீயம் சம்பத் சஜே பாலக ஜீவனந்தது சத்யேனைவ சதாம் சமட்சம். வல்லவகேஹினீனாம் மோகனே, வல்லவ ஸ்ரீகள் இடஸ்ரீகள் அவர்களோடு போகத்தை கண்ணன் அனுபவிச்சானே அப்பொழுது அவனுடைய பிரம்மச்சரியம் போகலை அப்படின்னார். என்ன வரதாரா விமர்சனம் பண்ணா பிரம்மச்சரியம் போச்சா இல்லையா? அப்படி இருக்க அவனுக்கு பிரம்மச்சரியம் போகலே அப்படின்னார். ஏன் கேட்டார்? சம்பத்ததே பாலக ஜீவனந்தது சச்சேனைய சதம் சமட்சம். யாசாதி மார்களுக்கு எதிர்க்க இவன் நல்ல சுத்தமான நைசிகம் பிரம்மச்சாரி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆகினாலே அவன் பிறரோட சேரவில்லை என்பது உறுதி அப்படின்னார் சாமி தேசியம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். ஒரு சமயம் மகாபாரத யுத்தம் முடிகிற காலத்துல அஸ்வத்தாமா அபாண்டவாசரத்தை பிரயோகித்தான். அப்பொழுது அபாண்டவாசரம்னா பாண்டவ குலமே இருக்கப்படாதுங்கிறதுக்காக. அப்ப பாண்டவ குலத்துல குடும்பத்தில் பரிசுத்து கர்ப்பத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் பரீட்சத்து கர்ப்பமா இருக்கிற காலத்தில் அவ பிரசவிச்சான். இந்த அபாண்டவாசனத்தினால அது கறிக்கட்டையா போய் பிராணம் போய் கறிக்கட்டையா வந்து வெளியில் விழுந்தது வேகத்திலே இருந்தது. இப்ப குழந்தை இல்லாமல் போயிடுச்சே இது பழைக்கணுமேன்னு அவர் ஆசைப்பட்டு கதறினான். அப்போ வியாசர் அங்க வந்தார். சுத்த பிரம்மச்சாரியா இருக்கிறவன் இந்த கறிக்கட்டையை தொட்டால் அது குழந்தையாக மாறும் அப்படின்னு சொன்னான். அப்ப யாரு சுத்த பிரம்மச்சாரி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிச்சு பார்த்தான். கண்ணன் தூர கண்டு இருந்தான். கண்ணன் இருக்கானே, கண்ணன் நைசிக பிரம்மச்சாரி, அதனால அவன் தொட்டா சரியா போடும் அப்படின்னா. உடனே வியாசாயிமார்களுக்கு எதிர்க்க என்ன சொன்னான் கண்ணன் அப்படின்னா, எதிமே பிரம்மச்சரி சச்சஞ்ச மயிசிஷ்டதி அவ்யாகதம் அமைஸ்வரியம் தேனஜீவது பாலகா. இந்த சிறுவன் குழந்தை இருக்க நான் உண்மையாக பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மச்சரியத்தை காப்பாற்றினாக இருந்தேனேயாக சச்சஞ்ச மயிசிஷ்டதி, நான் நடப்பதெல்லாம் உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் என்னுடைய ஐஸ்வர்யம் எதையும் ஆளும் திறமை சர்வேஸ்வரனாக இருக்கானே அது தடைபடாததாக இருக்கும் பட்சத்தில் தேன ஜீவது பாலகா, இந்த ஜீவ பாலன் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணன் என்ன பண்ணா, பாதேன கமலாபேன பிரம்மருத்ராச்சிதேன சஸ்பரிச முண்டரீ காட்சா ஆபாத தலமஸ்தகம். தன்னுடைய காலால பத்மநாபன் கண்ணன் என்ன பண்ணா, கால் எப்பேற்பட்டது கால், அவருடைய கால் பிரம்மருத்ராச்சிதேன பிரம்மருத்ரன் முதல தேவதைகள்லாம் எப்ப பார்த்தாலும் காலில் வந்து வணங்கி புஷ்பங்களால் அர்ச்சிச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட உயர்ந்த திருவடி அது. அந்த திருவடியினால ஆபாத தலமஸ்தகம், அந்த குழந்தையினுடைய காலிலேருந்து ஆரம்பிச்சு தலைவரையிலும் தன்னுடைய காலால தடையினான் கண்ணன். உடனே என்ன ஆச்சு, கிருஷ்ணன் அதை பட்ட உடனே பரீட்சித்து உயிரோட எழுந்தான், அந்த குழந்தை பழச்சுது அப்படின்னு மகாபாரத கதை. அதுலேருந்து என்ன தெரியுது, கிருஷ்ணன் பிரம்மச்சாரி அப்படின்னு தெரியுது. ஆக கற்பு நீங்காதவன், அதனால அவன் கோபஸ்திரியோட சம்பந்தப்பட்டான்னு சொன்னால் கோபஸ்திரிகள் எல்லாம் அவருடைய சரீரமானபடினாலே தன் சரீரத்தோட தான் புணர்வது தோஷமாக ஆகாது அப்படின்னு ஒரு காரணம். இன்னொரு காரணமும் உண்டு. என்ன காரணம், கிருஷ்ணனுக்கு தோஷம் இல்லைன்னு என்ன காரணம் கேட்டோம்னா, ரொம்ப ஒரு புருஷன் மேல ஒரு பெண்ணுக்கு ஆசை வந்துடுச்சு. அந்த புருஷனோட சேராக போயிட்டால் தன் உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலைக்கு அவள் வந்துட்டான். அப்படி இருக்கிற காலத்துல அந்த பெண் அந்த புருஷனை பிரார்த்திக்கிற காலத்துல அந்த புருஷன் அவளை உதாசீனம் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டா, அவள் இவனோட சேராக போனால் பிராணனையே போகும்கூட நிலையில இருக்கான். அப்பேற்பட்ட சமயத்தில் அவளுடைய பிராணனை காப்பாற்றுவதற்காக அந்த புருஷன் அவளோடு சேர்ந்தானேயாகவும் அப்ப அந்த புருஷனுக்கு பிரம்மச்சரியம் போகாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு. சாஸ்திரமா எங்க நடந்தது இப்படின்னு கேட்டான். அர்ஜுனுடைய தீர்த்த யாத்திரை, அவன் காட்டில் தீர்த்த யாத்திரையா வந்துட்டு இருக்கான். அந்த அர்ஜுனுடைய அழகை பார்த்தா ஒரு நாக கன்னிக்க, அவளுக்கு அலூபிகான்னு பேரு. அவளுக்கு அர்ஜுனனுடைய அழக பார்த்த உடனே காமன் தலைக்கேறிச்சு. தெரிஞ்சா எப்படியும் அர்ஜுனனோட நான் சேர்ந்தே ஆகணும், இல்லாட்டா ஜனமுடைய ஜென்மம் விபலம் அப்படின்னு வந்த அர்ஜுனனை வந்து கெஞ்சி கேட்டான். அப்ப அர்ஜுனன் என்ன சொன்னா, அம்மா பிரம்மச்சரியம் இதம் பத்ரே மம துவாதசமாசிகம் தர்மராஜேன சாதிஷ்டம் நாகமஸ்மி சயம்பசா, நான் சுதந்திரனா இருந்தா ஒன்னு சொன்னபடி ஒன் வார்த்தையை கேட்கலாமா, நான் தர்மபுத்திரரால 12 மாச காலம் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு காட்டுல வாசம் பண்ணணும்னு நான் கட்டளையிடப்பட்டவன்.